நாமும் சேர்ந்தால் அன்ப மழை இல்லா ஒரு கானலா முடிவில்லாத ஒரு வானமா நீயும் ஆசையெல்லாம் கையில் சேர்ந்ததடி தன்னாலே நான் சிரிப்பதும் உன்னாலே நாமும் சேர்ந்தாலும் மழையெல்லாம் ஒரு காணலா முடிவில்லாத ஒரு வானமா நீயும் என் வாழ்வில தொடரில்லாத ஒரு பாதையா இரவில்லாத ஒரு குழப்பமும் இந்த பெண்ணால் உறக்கமிழந்ததும் அதில் ஒரு மகிழ்வறிவே நானே